It's your boy, Mr. Chu. You're not ready for this one. ஒரு பாட்டில் புள்ளாறங்கு அம்மப்பு ஏறல, தூங்கி கூட பார்த்தேன் எனக்கு தூக்கம் வரவில்லை. ஏ கடை கடையா ரங்கி கூட ஒன்னும் மாட்டல, என்ன தெருவில் தானிக்க வச்சு பாட வச்சாலே போட்டாலே, என்ன தூக்கி போட்டாலே தூக்கம் வரவில்லை. ஏ கடை கடையா ரங்கி கூட ஒன்னும் மாட்டல, என்ன தெருவில் தானிக்க வச்சு பாட வச்சாலே போட்டாலே, என்ன தூக்கி போட்டாலே பாட வச்சாலே போட்டாலே, என்ன தூக்கி போட்டாலே.